நாம் இறைவனை பார்க்காமல் இருந்தால் எவ்வாறு மோசே இறைவனை பார்த்தார் என்பதை நம்மால் அறிய இயலும்? இறைவன் யாரிடமாவது வந்திருந்தால் என்னிடமும் வருவார். நானே இறைவனிடம் நேரடியாக செல்வேன், அவர் என்னிடம் பேசட்டும். என்னால் வெறும் நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக ஏற்க இயலாது, அது நாத்திகம் மற்றும் நிந்தனையாகும். அரேபிய பாலைவனத்தில் 2000 ஆண்டுகள் முன் இறைவன் ஒருவரிடம் பேசினால் என்றால் இன்றும் என்னிடம் அவரால் பேச இயலுமே. இல்லை என்றால் இறைவன் இறக்கவில்லை என்பதை நான் எவ்வாறு அறிவது? உங்களால் இயலும் வழியில் இறைவனிடம் வாருங்கள், ஆனால் அவ்வாறு வரும்போது எவரையும் கீழே தள்ளாதீர்கள்.